பார்த்தனியே காதல் துணையே என் கண்ணின் மணியே ஏனென் ஒரு உயிரே வாரியே பூக்களின் பிள்ளாய் பொன்னகை கிள்ளாய் பொன்னில் வார்த்தது மேலி பூச்செடியின் மேல் காற்றடித்தாலும் உன்னெஞ்சு தைக்குமோ அணி வாவா ஒளி என்றும் தெரியாது அது போல் நம் காதல் மானே ரோஜா கடலே என் ராஜா மகளே என் ஆசை கனியே பார்த்தனியே காதல் துணியே என் கண்ணின் மணியே என்ன ஒரு உயிரே வாரியே வெளியே நீர் வார் குழலே தண்ணீர் தான் எழிலே என் மார் மேல் மயிலே வா வெளியே பருவச்சிட்டே பவளத்திட்டே இதழை தந்தால் எதையும் தருவேன் புகழும் சேர்ந்தாலும் சேர்ந்தே வாழ்வே.